ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. പ്രഭാവപദ്ധതി 61-ാം ശ്ലോകത്തില് എമ്പെருமானுடைய திருவடியானது பாதுகையால்தான் தாங்கப்படுகிறது காப்பாற்றப்படுகிறது என்ற காரணத்தினாலே திருவடி நமக்கெல்லாம் ஆராத்ய தேவதை ஆகிறது என்று சாதித்தார். அதுக்கு மேலே இன்றைய 62-ாம் ஸ்லோகத்திலே க்ஷணம் சரோஜை க்ஷண பாதுகேயஹ ൃതാധരക്കിം കുരുതേ ഭവത്യാഹ അകിഞ്ചന സ്യാദി ഭവന്തി ശീഘ്രം ഭൂകിം കരസ്തസ്യ പുരന്ദരാദ്യാഹ. സരോജ താമരപ്പൂ പോന്നിരുപ്പതാണ് ഈക്ഷണ തിരുക്കണുകളുടെ எம்பெருமானுடைய பாதுகே திருப்பாதுகைகளே யஹா எவனொருவன் கிருத செய்யப்பட்டிருக்கின்றதான ஆதரசன்னு பிரீதியை தன் ஹிருதயத்திலே உடையவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் பவத்யாஹா எம்பெருமானே உனக்கு ക്ഷണം കൊഞ്ച കാലം കിം കുരുതേ കൈങ്കര്യം ചെയ്തുവിട്ടാനേയാനാൽ അകിഞ്ചന സ്യാപി അവനുക്ക് എന്ത യോഗ്യതയില്ലാമലിരുന്നാലും അവൻ ഒന്നുക്കും പ്രയോജനമില്ലാത്തവനാക ഇരുന്നാലും കൂട തസ്യ അപ്പടിപ്പെട്ട അവനുക്ക് சீக்கிர வெகு விரைவிலேயே புரந்தராத்யாஹ புரந்தரன் என்ற இந்திரன் முதலான இவர்களெல்லாம் ரூகிம் கராஹா அவனுடைய உருவத்தை பார்த்து அவர்களுக்கு கீழ்த்தரர்களாக வேலைக்காரர்களாக பவந்தி ஆகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஹே பாதுகையே, ஒரு மனுஷன் அலாதி பிரீத்தியோட உனக்கு கொஞ்ச நேரம் மட்டுமே கைங்கரியம் பண்ணினானே, ஆனால் அவனிடத்திலே எந்த விதமான யோகிதை இல்லாமல் இருந்தாலும் கூட இந்திரன் முதலானவர்கள் அவனுடைய கண் தடையை பார்த்து அவர்களுக்கு அவனுக்கு கிங்கரர்களாக இருக்கும்படியான அவர்கள் ஏவிய செயலை செய்யும்படியான ஒரு மகோன்னதமான பதவி அவனுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தினாலே பாதுகாசேவர்களுடைய பெருமையானது பேசப்படுகிறது. அது எதனால் வந்தது? இந்த பாதுகைகளுடைய மகிமையினாலே வந்தது. புரந்தரன் முதலான இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் அப்படி கொஞ்ச காலம் கைங்கரியம் பண்ற அந்த ஜீவாத்மா அவர்களுக்கெல்லாம் எஜமானனாகி விடுகிறானா? மேலும் நம் சுவாமி தேசிகன் சொல்றார், எவன் ஒருவன் தாமரை மலரை போன்றதான திருக்கண்களை உடைய எம்பெருமானுக்கு அவனையே ரட்சிக்கின்ற பாதுகையே, உன்னிடத்திலே மிகவும் பக்தி கொண்டு உனக்கு க்ஷணகாலம் கைங்கரியம் பண்ணினானோ அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி கேட்பான் அவன், அடியே என்ன கைங்கரியத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும், கிம் கரோ மீ கிம் கரோஸ்மின்னு கேட்பானோ. நாம பெரியவாழ்கிட்ட அடியேன் என்ன பண்ணணும்னு கேட்டு கேட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். நாமளா கைங்கரியம் பண்ண முடியாது. ஏன் நாமளா பண்ணோம்னா நம்ம புத்திக்கு அது அவ்வளவு சரியா தோணாது. சில சமயம் தப்பா கூட நாம கைங்கரியம் நினைச்சுட்டு அவளுக்கு ஒரு அபவாதாதிகளை பண்ணுவோம். அதனால சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம்னார் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில் நம் சுவாமி பேசுவோம். அப்போ கைங்கரியம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாம் யாருக்கு கைங்கரியம் பண்றோமோ அவர் நம்மளுடைய இந்த கிருத்தியத்தினாலே கைங்கரியத்தினாலே திருவுள்ள முகக்க வேண்டும். அப்படி உகந்தால் அன்றி அது கைங்கரியமாக. இது பாஷ்யக்காரர்கால தொட்டு அதுல பகவத் கைங்கரிய ரூபம் தான் நம்ம சங்கல்பத்தில் இருந்துதான். சுவாமி தேசிகன் பாகவதாளுக்கும் நாம கைங்கரியம் பண்றதுனால அது நம்ம நாம என்ன நினைச்சிரோமோ நாம நினைச்சு பண்றது கைங்கரியமாகாது. அவ நம்மளை ஏவி அதை நம்ம செஞ்சாதான் அது நமக்கு கைங்கரியமாகும். அதனால இது சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம்னு கொண்டு அங்கே அந்த பகவானுடைய பிரீத்தியத்தமாக அது இருக்க வேணும்ங்கிறதுனால ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு அந்த பகவத் கைங்கரிய ரூபத்தை நாம பண்ணிக்கிறதான சங்கல்பத்தில் இருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த அபரதேசிகன் என்று அழைக்கப்படுபவரான திருக்குழந்த தேசிகன் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம் சொன்னா பகவான் நாராயணனுக்கு அது பிரீத்தி ஏற்படுத்துவதாக இருக்கு. ஆனா அங்கே பாகவதால நேரா சொல்லல, அதனால பகவத் சப்தம் பாகவத பரியந்தம் செல்லுமாகையாலே அத பகவத் பிரீத்தியத்தம்னு மாத்தினார். நாராயண பிரீத்தியத்தத்தை பகவத் பிரீத்தியத்தம்னு மாத்தினார். அதனால ஆசிரம சிஷ்யெல்லாம் இன்னி வரைக்கும் பகவத் பிரீத்தியத்தம் தான் சங்கல்பம் பண்ணிவிட்டார். ராமாயணத்துல விஸ்வாமித்திரன் இருக்கும்போது நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் முடித்த ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரத்திலே வந்து சேவிச்சு கிங்கரோமி சமுபஸ்தித வால்மீகி அதி அற்புதமா அந்த பதங்களை பிரயோகிக்கிறார். இங்கு தேவரையுடன் வந்துள்ள நாங்கள் தேவரையிற்கு என்ன செய்ய வேணும் ஆக்ஞாபியுங்கோள், அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ராமலக்ஷ்மணால் விஞ்ஞாபிக்கின்றாளாம் விஸ்வாமித்திரத்தில். அப்படி கேட்டு கேட்டு பண்றது தான் கைங்கரியம். சரி, அப்படி கைங்கரியம் பண்றாளே அவளுக்கு அதனாலே என்ன பிரயோஜனம் ஏற்படுறது, என்ன பயன் விளையறதுன்னு கேட்டா அதுக்கு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி பதில் சொல்றார். புரந்தரன் முதலான இந்திராதி தேவர்கள் அனைவருமே இவனுடைய கணகாலம் எவன் பாதுகைக்கு எம்பெருமான் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணானோ அவன் உருவ நெறியை பார்த்து அவன் இட்ட வேலையை மிக சந்தோஷத்துடன் அந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் பண்ணுவாளாம். அதனால ஒரு பாதுகைய சேவிச்சவனுடைய பெருமை இன்னதுதான்னு சொல்ல முடியாது. இங்கே கைங்கரியத்தை பத்தி நாம சொல்லும்போது அடியனுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததான ஒரு சம்பவத்தை இங்கே விஞ்ஞாபிக்கலாம். மந்திராலயம் சதஸுக்கு அடியவங்கள் நாலு பேரு கார்ல போனோம், அடியன் தான் காரை ஓட்டின் போனேன். அப்போ மந்திராலயம் போறதுக்கு நடுவழியிலேயே காரு இதாயிடுச்சு. அப்புறம் என்எஸ்ஆர் சுவாமி அவருக்கு யாரோ தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே போன் பண்ணி பெங்களூர்லேருந்து மந்திராலயத்துக்கு டிக்கெட்டு ட்ரெயினில் வாங்கினார். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கல, ஏசி எல்லாம் கிடைக்கல, செகண்ட் கிளாஸில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னார். சரின்னு நாங்கள் அடியவங்களை நாலு பேர் மைசூர் அண்ணாதுரிய சொல்றார் சார் சுவாமி அடியே, அதுக்கப்புறம் என்எஸ்ஆர் சுவாமி அவருடைய சம்பந்தியான ரெண்டு லோவர் பர்த்துக்கு ஒரு மிடில் பர்த்துக்கு ஒரு அப்பர் பர்த்துக்கு அடியே நம்ம வயசுல ரொம்ப வாடெல்லாம் காட்டிலும் சொன்னோம்னா இருக்கிறதுனால மைசூர் அண்ணாது ஒரு சொன்னார் நீர் மேலே ஏறி போடுவோம் பெரிய வாடெல்லாம் கீழே பிடிச்சிருக்கேன் அதனால மேலே பிடிக்கலன்னு அந்த ரெண்டு பர்த்துக்கு நடுப்புற கீழே தரையில இடம் இருக்குமோனும் அதுல உத்திரியத்தை போட்டு அடியன் படுத்துல போனேன். அப்போ என்ன சார் இருந்தார், இப்போ என்னது கைங்கரியங்கிறது என்ன தெரியுமா, கடைசி துறை சார் அந்த ஆட்சியம் பண்ணிட்டு பண்ணிண்டும் தெரியுமில்லையே சுவாமிஜி அப்படின்னு அடியே சிரிச்சுட்டே கேட்டார். என் இதுல என்ன கைங்கரிய ஹானி வந்துருக்கு சொன்னார். தெளிவா என்ன சொல்றாளோ அதை கேட்கணும், அவ சொற்படி கேட்டு பண்றதுதான் கைங்கரியம். அப்போ சுவாமி உகந்த ஏவல் தொழிலே கைங்கரியமாம். இப்போ அடியவங்களெல்லாம் ரொம்ப பூஜ்ய ஸ்தானத்துல வச்சுருக்கிறதா இருந்தா நாங்க சொல்றத கேட்கணும் போனோம் மேலே ஏற்படுத்தோம், அதுதான் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை இந்த மாதிரி தரையில படுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த கைங்கரியங்கிறது சுவாமி உகந்த ஏவல் தொழிலின் ரகசித்திரைய சாரத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதனால இப்போ நீர் அடியவங்களெல்லாம் சுவாமி ஸ்தானத்துல வச்சு நின்றிருந்தால் நாங்க சொல்றத நீர் கேட்கணும், நீர் போய் மேல அந்த பத்துல படுத்துக்கணும் அப்படின்னு மறு பேச்சு பேசாத அடியன் தன்யூஸ்மின் சொல்லி மேல் பத்துல ஏற்படுத்த. அதனால இது தெளிவா சொல்றத கேட்கறது தான் கைங்கரியம், அவ சொல்றபடி பண்றதுதான் கைங்கரியம்ங்கிறத அன்னைக்கு அடியனுடைய லைஃப்ல ரொம்ப உணர்வு பூர்வமாக அடிய உணர்ந்தேங்கிறத சொல்லிட்டு இந்த 62வது பாதுகாச வருஷத்தினுடைய கவிதாஜிய சிம்ஹாய கல்யாணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.